ಕಾರ್ಯಕ್ರಮೇತರಲಬ್ಧಾತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮಣ್ಣೂತನ ಲಕ್ಷ್ಮಣ ರುದ್ರಾರ್ಥಂ ಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮಣ್ಣೂತನ ವಾಗದೀಶಯಮನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯ ವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரு பொற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு இத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே சபாயை நம ஹம்ச சந்தேசத்தில் நான்காவது ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கின்றோம். இதுவரையில் நாம் மூன்று ஸ்லோகங்களை அனுபவித்திருக்கிறோம். இந்த நான்காவது ஸ்லோகத்தின் மூலமாக எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அன்னத்தை எவ்வாறு உபசரிக்கிறான் என்பதை சுவாமி தேசிகன் மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவது ஸ்லோகத்தில் அன்னத்தை பார்த்தார், அன்னத்தை பார்த்தவருடைய நிலையானது வர்ணிக்கப்பட்டது மூன்றாவது ஸ்லோகத்தில். நான்காவது ஸ்லோகத்தில் பார்த்த அன்னத்தை உபசரிக்கக்கூடிய ஒரு விஷயமானது சொல்லப்படுகிறது. லப்தாஸ்வாச கதமபி ததா லக்ஷ்மணஸ்யாக்ரஜன்மா சந்தேஷேண பிரணயமகதா மைதிலீம் ஜீவயிஷ்யன் சக்ரே தஸ்மை சரசிஜதலை சோபசாராம் சபர்யாம் காந்தாஸ்லேஷாத் அதிக சுபகா காமினாம் தூதலாபா லப்தாஸ்வாச கதமபி ததா லக்ஷ்மணஸ்யாக்ரஜன்மா சந்தேஷேன பிரணயமகதா மைதிலீம் ஜீவயிஷ்யன் சக்ரே தஸ்மை சரசிஜதலை சோபசாராம் சபர்யாம் காந்தாஸ்லேஷாத் அதிக சுபகா காமினாம் தூதலாபா. ரொம்ப அழகான ஸ்லோகம். லக்ஷ்மணனுக்கு தமையனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சக்கரவர்த்தி திருமகன் விஷயமானது வர்ணிக்கப்படுகிறது. லக்ஷ்மணனாலே அவன் அடைந்த நிலையானது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. பிராட்டியை பிரிந்து எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் என்பதை இங்கே மிக அழகாக தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். பிராட்டியை பிரிந்து இவன் க்ஷணகாலமும் ஜீவித்திருக்க மாட்டான் என்பதை மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே ராமனுடைய நிலையை காண்பிக்கின்றார் சுவாமி தேசிகன். அந்த நிலையிலே பிராட்டியினிடத்திலே தூது அனுப்புவதற்காக தான் கண்ட அன்னத்தை எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் எவ்வாறு உபசரிக்கிறான் என்பதை தெரிவிக்கின்றார் ஆச்சாரிய சார்வபௌமர். காதல் உணர்ச்சி பொங்க காதலிக்கு செய்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த அன்னத்தை எவ்வாறு உபசரிக்க வேண்டுமோ அவ்வாறு உபசரிப்பதாக எம்பெருமானின் நிலை இந்த இடத்திலே விளக்கப்படுகிறது. லப்தா சுவாச கதமபி ததா லக்ஷ்மணஸ்ய ஆக்ரஜன்மா அப்படின்னு சொன்னார். இதுல இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா எம்பெருமானை எப்படியெல்லாமோ புகழ்ந்திருக்கிறார்கள். தசரதனுடைய மைந்தன் அப்படின்னு நாம சொல்றோம், சக்கரவர்த்தி திருமகன் சொல்றோம். வெண்குலத்தோர் வெண்கதிரோன் குலத்திற்கு ஓர் விளக்காய் தோன்றி அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல சூரிய குல பிரதீபனாக எம்பெருமானை வர்ணித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விடுத்து சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் லக்ஷ்மணஸ்ய அக்ரஜன்மா என்பதாக சொல்லியிருக்கிறார். அது எவ்வாறு பொருந்தும் அப்படின்னு கேள்வி. ஏன்னா மூன்றாவது ஸ்லோகத்தில் அன்னத்தை கண்ட ராமனுடைய நிலை மதிமயக்கத்தை உடையவனான ராமன் அப்படின்னு சொல்லப்பட்டது. மதிமயக்கத்தை உடையவனான ராமன் எப்படிப்பட்ட மதிமயக்கம் அப்படின்னா அது லக்ஷ்மணஸ்ய அக்ரஜன்மா அப்படின்றதுனால தெரிவிக்கப்படுகிறது. ராமாயணத்தில் ஸ்லோகம் அழகாக வருகிறது. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்டதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் விழித்திருக்கும் பொழுதும் சரி, தூங்கும் பொழுதும் சரி, நான் எல்லாவிதமான தொண்டை புரிவதற்கும் தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். தேவரீர் நிச்சிந்தையாக வைதேகியுடன் பர்வத குகைகளிலே சுகமாக வாழ்வீர் அப்படின்னு லக்ஷ்மணன் எம்பெருமானை பார்த்து சொன்ன வார்த்தை இது. எல்லா இடங்களிலுமே சகல கைங்கரியங்களை புரிபவராக கைங்கரிய ஸ்ரீமானாக லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா என்பதாக ராமாயணத்திலே சொன்னபடி இதற்கெல்லாம் தகுதி வாய்ந்தவரான இளையாழ்வாருடைய பெருமை இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட இளையாழ்வாருக்கு முன்பு பிறந்தவன் சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான் ராமன் என்பதாக இளையாழ்வாரை முன்னிட்டு இந்த இடத்திலே ராமனுடைய தன்மையானது வர்ணிக்கப்படுகிறது. அதை சொல்லும்போதுதான் கதமபி லப்த ஆஸ்வாசகான் சுவாமி தேசிகன். கதமபி லப்தாஸ்வாசகா, வெகு பிரயாசப்பட்டு தன்னை நிலைநிறுத்தியவனான லக்ஷ்மணன். ஏன்னா ஆஸ்வாசம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு லக்ஷ்மணன் பட்ட கஷ்டம் இருக்கே, அது அப்பேற்பட்ட கஷ்டம். ஏன்னா இங்க லக்ஷ்மணஸ்ய அக்ரஜன்மா அப்படின்னு சுவாமி தேசிகன் பண்ண பிரயோகத்திற்கு பெரியோர்கள் பலவிதமாக அர்த்தம் சாதித்திருக்கிறார்கள். அனைத்து விதமான வியாக்கியானங்கள்லையும் இது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ உவே ஏபியன் சுவாமி கூட அவருடைய வியாக்கியானத்தில், அம்ச சந்தேச வியாக்கியானத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். நஷ்டாயாமபி வைதேஹ்யாம் ஹிருதாயாமபி சானக சோசிதும் நார்ஹசே வீர யதான்ய ப்ராக்ருதஸ்ததா. இது ராமாயண ஸ்லோகம். சீதை பிறராலே எடுத்துச் செல்லப்பட்டாலும் கூட, இரண்டே போயிருந்தாலும் கூட, மகாவீரனாக இருக்கக்கூடிய தேவரீர் சாமானிய மனுஷனை போல வருத்தப்படுறது நியாயமா இல்லையா? விஷயங்களை பற்றி நன்றாக அறிந்த தங்களை போன்ற மகானுபாவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நேரும் பொழுது மன தைரியத்தோடு இருக்க வேண்டாமா? அப்படி இல்லாமல் இல்லையா, நிர்மலமான அந்தக்கரணத்தோடு இருக்க வேண்டிய தேவரீர் இப்படிப்பட்ட தன்மையில வாடலாமா? பிரகஸ்பதியாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு புத்தி சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்பொழுது நீர் போய் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு, நியாயமா இது? பெருமாள் என்ன பண்றார்? நாசயாமி ஜெகத் சர்வம் அப்படின்னு கிளம்புறார். சீதையை ராவணன் அபகரித்து சென்ற பொழுது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சேத்தனா சேத்தன விபாகம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஏ மரமே, நீ சீதையை பார்த்தியான்றார். ஏ செடியே, நீ சீதையை பிரார்த்தியா? ஏ விலங்கே, நீ சீதையை கண்டாயா? ஏ மலையே, நீ சீதையை கண்டாயா? இப்படியாக சேத்தன அச்சேத்தன விபாகம் இல்லாமல் புலம்பி தீர்க்கிறார் சக்கரவர்த்தி திருமகன் சீதையை இழந்து. ராமன் பலவிதமாக இப்படி புலம்புவதை கண்ட லக்ஷ்மணன் அவரை ஆஸ்வாசப்படுத்துவதற்காக முயல்கின்றான். குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவசார்த்த பிரகல்பதே. நான் உன்னுடைய தாசன், இதுல தவறு எதுவும் கிடையாது. நான் தாசனா இருக்கிறபடியினால கிருத்தார்த்தனா இருக்கேன், கிருத்தார்த்தனா இருக்கிறபடியினால உம்முடைய காரியம் தடையின்றி நடைபெறுவதற்கு நான் தான் சரியாக இருக்கணும். உம்மை நல்ல வழியில் வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நானும் சரி சீதையும் சரி உம்மை விட்டு ஒரு க்ஷணமும் பிரிந்து இருக்க மாட்டோம். எப்படி ஜலத்தை விட்டு மத்ஸ்யமானது மீனானது பிரிந்து இருக்காதோ அதுபோல நானும் சீதையும் தேவரீரை விட்டு பிரிந்து இருக்க மாட்டோம். அதனால நீங்கள் கவலை கொள்வதற்கு நான் உங்களை விடமாட்டேன். ராம கைங்கரியம் ஒன்றே பிரதானமாக இருக்கக்கூடிய எனக்கு தேவரீர் புலம்புவது பிடிக்கவில்லை அப்படின்னு லக்ஷ்மணன் தைரியமாகவே எடுத்து சொல்றார் பெருமாளிடத்துல. ஆழ்வாரும் சொல்றாரு, இத ஆரா வன்பு இளையவன். இளைய பெருமாளுடைய பிரேமையை ஆழ்வார் இந்த இடத்துல காட்டுறார். இது சுமித்ரா தேவியே ராமாயணத்தில் காண்பிக்கிறார் இந்த விஷயத்தை. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத்த யதாசுகம் அப்படின்னு சுமித்ரா தேவியும் சொல்றார் இந்த இடத்துல. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அப்படின்னு ஆழ்வாரும் சொல்லியிருக்கார். இப்படி எம்பெருமான் பின்னாடி அனைவரும் காட்டிற்கு செல்லும் பொழுது எல்லோரும் எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய பரிவினாலே எல்லோரும் கானகத்திற்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல ஒரு விசேஷம் இருக்கு, இதுல ஒரு விசாரமும் பண்ணியிருக்கா பெரியவாள் இல்லையா. அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா ராமாயணத்தில் எப்படி சொல்லியிருக்கு, மகாரண்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேர் மட்டும்தான் சென்றார்கள் அப்படி இருக்கு. ஆனால் ஆழ்வார் எப்படி பிரயோகம் பண்ணியிருக்கார், சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவன் அப்படின்னு ஆழ்வார் பிரயோகம் பண்ணிருக்கார். இது எப்படி பொருந்தோம், சுற்றமெல்லாம் அப்படின்னு சொல்றாரு, எல்லோருமா காட்டிற்குள்ளே பிரவேசித்தார்கள் அப்படின்னா ராமனை அயோத்தி நகர வாசிகள் எல்லோரும் பின்தொடர்ந்தனர். எப்போ கங்கை கரையில ராத்திரி அவர்கள் உறங்கும் பொழுது ஒருவருக்கும் தெரியாத வண்ணம் அவர் கிளம்பிட்டார் அந்த இடத்திலிருந்து. யாருக்கும் தெரியாமல் லக்ஷ்மணனும் சீதையும் அழைத்துக் கொண்டு சுமந்திரரிடத்திலே சில வார்த்தைகளை தெரிவித்துவிட்டு கிளம்பிட்டார் அங்கேருந்து. அப்படி இருக்கும்பொழுது தொல்கானம் அடைந்தவனே அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பார் ஆழ்வார் சுற்றமெல்லாம் அப்படின்னா, அதற்கு அனைவருடன் அப்படின்றதுக்கு பெரியோர்கள் இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்கிறார்கள் அப்படின்னா, தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே பாந்தவாக தம் து தேசம் ந பசியாமி எத்திர பிராதா சகோதரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல தேசங்கள்ல மனைவியர்கள் பலர் ஏற்படலாம், செல்லக்கூடிய தேசங்கள்லாம் உறவினர்களும் அவர்களுடைய சம்பந்தமும் அதிகமாக உண்டாகலாம். ஆனால் ஒரு சிறந்த ஒரு சகோதரனை எங்க போயும் நம்மால பார்க்க முடியாது என்பதாக சகோதரன் விஷயத்தில் இருக்கக்கூடிய பெருமையை தெரிவிக்கிறார். அதே மாதிரி அயோத்தியா காண்டத்தில் கூட ஒரு ஸ்லோகம் வருது, பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜேன மகாத்மனா தொயா லக்ஷ்மண நாத்தேன ந சம்வ்ருத பிதாமம அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல சுற்றமெல்லாம் அப்படின்ற பதத்திற்கு எல்லோரையும் சேர்த்து லக்ஷ்மணனை பார்த்தே சொன்ன வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுற்றமெல்லாம் என்பது லக்ஷ்மணனை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு இந்த இடத்துல பெரியோர்கள் எல்லாருமே வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்ட லக்ஷ்மணஸ்ய அக்ரஜன்மா என்பதாக சொல்லப்பட்டது இந்த இடத்துல. லப்தாஸ்வாச கதமபி ததா லக்ஷ்மணஸ்யாக்ரஜன்மா சந்தேஷேன பிரணயமகதா மைதிலியும் ஜீவயிஷ்யன் சந்தேஷேன பிரணயமகதா மைதிலியும் ஜீவயிஷ்யன். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் அன்னத்தை பார்த்து தன்னுடைய தூது செல்வதற்கு தன்னுடைய செய்தியை தெரிவிக்கக்கூடியவனாய் இப்படி அந்த செய்தியை சீதையினிடத்திலே சேர்த்தால் ஒரு மாதத்திற்கு மேல் நான் ஜீவித்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவளை உயிர் பிழைக்க வைப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் அப்படின்றதை எண்ணிக்கொண்டு தன்னை பலவிதமாக ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் லக்ஷ்மணனாலே ஆஸ்வாசப்பட்டவனாக இருக்கக்கூடியவனான அந்த சக்கரவர்த்தி திருமகன் பிரணயத்தோடு சந்தேஷேன பிரணயமகதா மிகுந்த காதல் உணர்ச்சியோடு கூடிய வார்த்தைகளாலே இல்லையா, வார்த்தை ரொம்ப முக்கியம். நமக்கு அத்தியந்தம் பிரியமா இருக்கக்கூடியவாளுக்கு நாம எப்படி சொல்லி அனுப்புறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பிராட்டி அழகா சொல்லுவா சுவாமி ஆஞ்சநேய சுவாமியினிடத்துல இல்லையா, ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச என்பதாக ஒரு ஸ்லோகம் வந்திருக்கும். ராமனையும் விசாரித்திருக்க வேண்டும், லக்ஷ்மணனையும் விசாரிக்க வேண்டும். அப்போ ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச என்பதாக வார்த்தையை வெளியிட்டிருப்பார். வார்த்தையை வெளியிடுவது என்பது மிகச்சிறந்த ஒரு விஷயம். பேசுவது என்பது எல்லாருக்குமாக வரக்கூடிய கலை கிடையாது, எல்லாராலையும் சிறந்த முறையில் பேச முடியாது. தமிழ் பேசுறது ரொம்ப சுலபமான ஒரு மொழி என்பதாக, நம்முடைய தாய்மொழி தமிழ் ஆகையினாலே நான் எல்லோரும் தமிழிலே சுலபமாக பேச முடியும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது, அப்படியெல்லாம் பேசவும் முடியாது. சேர்ந்தாப்புல நான்கு வார்த்தைகள் வாயில வரத்துக்கு பகுவித பிரயத்தனப்படணும், அதுவும் பத்து பேர் முன்னாடி பேசணும்னா. ஆகையினால பிரியமானவர்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு சேர்க்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை, தன்னை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, தன்னை பிரிந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, தன்மேல் காதல் உணர்ச்சி பொங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு, தானும் அந்த மாதிரியான காதல் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக வார்த்தைகளை கொண்டு சேர்க்க வேண்டும். அதில் ஆசை இருக்கட்டும், ஆசை இல்லாம போட்டோம், கண்ணே முத்தே மணியேன்னு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பிராட்டியினுடைய உள்ளமானது மகிழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சந்தேஷேன பிரணய மகதா அப்படின்னு சொன்னார். ஏன்னா இப்போ நன்னா தலிகை பண்ணி வச்சிருந்தால் கூட வியஞ்சனங்கள் இல்லைன்னா அது ருசியா இருக்கும்னு சொல்ல முடியாது. நன்னா குழம்பு பண்ணி வச்சிருக்கா, ஆனால் அதற்கு ஒன்றும் தொட்டுக்க இல்லை அப்படின்னா பல பேர் இப்படியே தான் சொல்லுவான். ரூம் குழம்பா, அதற்கு வியஞ்சனங்கள் இல்லையே அப்படின்னுவா. அந்த மாதிரி ரசம் ஏற்பட வேண்டும், சுவை இருக்கணும் இல்லையா. வார்த்தைகள்ல ஜாலம் இல்லாமல் வெறும் மனசில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஸ் காட்டுறேன் அப்படின்னா ஒன்றும் முடியாது, அது நன்னாவும் இருக்காது. நம் உள்ளத்தில் நினைப்பதை அவர்கள் உள்ளத்தில் உள்ளம் மகிழும்படி நாம் வார்த்தைகளை கொண்டு, நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அங்கு சேர்க்க வேண்டும். அதை சேர்ப்பதற்கு யார் தயாராக இருக்கிறார், அந்த அன்னம் தயாராக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அன்னத்தை தூது அனுப்புவதற்காக இவர் தயாராக இருக்கிறார். எதற்காக? மைதிலியும் ஜீவைஷ்யன், பிராட்டியை ஜீவிக்க வைப்பதற்காக இவர் தயாராக இருக்கிறார். ஏன்னா தன்னை ஆஸ்வாசப்படுத்துவதற்கு லக்ஷ்மணன் எப்பொழுதுமே அருகிலே இருக்கிறார். ஆனால் அப்படி லக்ஷ்மணன் அருகில் இருந்தும் தன்னால் சோகத்தை அடக்க முடியவில்லை. பிராட்டிக்கு அருகிலே யாருமே இல்லை, அப்படி இருக்கும் பொழுது அவள் எவ்வளவு சோகப்பட்டுக் கொண்டிருப்பாள். அவளை உயிர்ப்பிக்க செய்ய வேண்டுமென்றால் இப்பொழுதே அன்னத்தை தூது அனுப்ப வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப அழகாகவே காட்டுறார் சுவாமி தேசிகன். அதுதான் சந்தேஷேன பிரணயமகதா மைத்திலியும் ஜீவைஷ்யன் அப்படின்னு. ஏன்னா அவள் இருக்கிற இடம் ரொம்ப மோசமான இடம், அவளை ராவணன் பயமுறுத்தி கொண்டு வருகின்றான், எப்பொழுதுமே பயமுறுத்தி கொண்டு இருக்கின்றான். அநீதி இல்லையா, ராமன் சமீபத்தில் இல்லை. சமீபத்தில் இல்லாத ஒருவனை நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே, அவன் எப்படி இந்த இடத்திற்கு வருவான் அப்படின்னு அவளை மிரட்டி கொண்டிருக்கின்றான். அப்படி மிரட்டி கொண்டிருக்கக்கூடியவன் அரு ராட்சசிகள்லாம் எப்படி இருக்கா, பாப்பியான ராவணனிடத்திலே வேலை செய்யக்கூடிய ராட்சசிகள் எப்படி இருக்கான்றது சுந்தரகாண்டத்தில் ரொம்ப அழகா வர்ணிக்கப்படுறது. ஒரு கண் உடையவள், ஒற்றை காது உடையவள், கோரமான மூக்கை உடையவள், விகாரமான முகத்தை உடையவள், இப்படிப்பட்டவர்கள்லாம் பிராட்டியை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவள் பிராட்டி. அப்போ இப்படி மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவள் சக்கரே தஸ்மை சரசிஜ தலைஹி. அப்போ தஸ்மை அந்த மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவளை காப்பாற்றுவதற்காக தயாராக இருக்கக்கூடியது இந்த ஹம்சம். ஆகையினால ஒரு பொங்கும் பரிவாலே பெருமாள் பிராட்டியின் மீது இருக்கக்கூடிய காதல் உணர்ச்சியின் வேகத்தினாலே இந்த ஹம்சத்தை தூது அனுப்ப தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜஹம்சத்தின் தஸ்மை, ராஜஹம்சத்தினுடைய பொருட்டு சரசிஜ தலைஹி, அதாவது ஹம்சங்களுக்கு தாமரை, தாமரை ரொம்ப பிடித்ததாக இருக்கக்கூடிய உணவு, தாமரை தண்டுகளை அவைகள் நன்றாக உண்ணும். இது பல காவியங்களில் சொல்லப்பட்டிருக்கு, பல நாடகங்களில் காளிதாசன் எடுத்திருக்கார். ஹம்சம் வந்து தாமரை தண்டுகளை நன்றாக உண்ணும் என்பதாக. அப்படிப்பட்ட ராஜஹம்சத்தை தன்வசப்படுத்துவதற்காக அருகில் இருக்கக்கூடிய தாமரை தடாகத்திலே இருந்து தாமரை தண்டுகளை கொண்டு அவைகளுக்கு அந்த அம்சத்திற்கு ஊட்டிவிட்டுக் கொண்டிருக்கின்றான் பெருமாள். சோபச்சாரம் சபர்யாம் சக்ரே அப்படின்னு, சோபச்சாரம் சபர்யாம் அத்தியந்தம் ஆதரத்துடன் அந்த சத்காரத்தை செய்து கொண்டிருக்கின்றான் பெருமாள். காந்தாஸ்லேஷாத் அதிக சுபகா அப்படின்னு, எதற்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னா பிராட்டியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பரிவுனாலே. பித்ருபிகி பிராத்ருவிஷ்சைதாக பதிபிகி தேவைஸ்ததா பூஜ்யா லாலைதவ்யாச்ச பகு கல்யாணீம் கல்யா ஈப்சுபிகி பகு கல்யாணம் ஈப்சுபிகி. மனுஸ்மிருதியில் சொல்லப்படுறது தந்தை சகோதரன் கணவன் அதே மாதிரி தேவரைகின மச்சினர்கள் இப்பெல்லாம் இவள் முதலியவர்களாலே மங்களத்தை விரும்பக்கூடியவளான அந்த பெண்ணானவள் எப்பொழுதுமே நன்கு பூஜிக்கத்தக்கவளாக இருக்கக்கூடியவள். அப்போ பெண் யாராலே பூஜிக்கத்தக்கவள், பெண்ணை யார் பூஜிக்க வேண்டும், கணவன் பூஜிக்க வேண்டும் இல்லையா. கணவனாலே மனைவி ஆராதிக்கப்பட வேண்டியவளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பிராட்டியை ஆராதிப்பதை விட்டுவிட்டு பெருமாள் இங்கு அன்னத்தை சத்காரம் செய்து கொண்டிருக்கிறாரே, இது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்பா இல்லையா சில பேர் கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற காந்தாஸ்லேஷாத் அதிக சுபகா காமினாம் தூதலாபா அப்படின்னு சொன்னார். ஏன்னா மகாகவி ஒரு ஸ்லோகம் சொல்றார் காளிதாசன், ஸ்தானே பிராணாக காமினாம் தூத்தியதீனாக அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது காமவயப்பட்டவர்களுடைய பிராணன், அதாவது காதல் உடையவர்களுடைய உயிரானது தூது செல்லக்கூடியவர்களுடைய கையில் இருக்கின்றது. அதாவது நாயகனுக்கும் நாயகிக்கும் நடுவில் தூது சென்று ஒவ்வொருவருடைய செய்திகளை பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த தூது செல்லக்கூடியவன் இவர்களுடைய உயிரை தங்கையிலே வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இல்லையா மேகதூதத்தில் வர ஸ்லோகம் அது. அப்படிப்பட்ட நல்ல தூதுவன் காதலனுக்கும் காதலிக்கும் மத்தியில் கிடைத்தால் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அது. சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் தூது போனது வேற விதம். சுவாமி தேசிகன் அருளி செய்த ஹம்ச சந்தேசத்தில் ஹம்சம் தூது போறது வேற விதம். அது அவர் பிரம்மச்சாரி, அவரிடத்துல என்ன அதிகமாக சொல்லிட முடியும்? காதல் உணர்ச்சி பொங்க பொங்க வார்த்தைகளை கூட்ட முடியாது இல்லையா, சேர்க்க முடியாது இல்லையா ஹனுமான் இடத்துல. அதனால ஹம்சத்தினிடத்தில் சக்கரவர்த்தி திருமகன் பலவிதமான வார்த்தைகளை சேர்த்து அனுப்புகிறார். தத்யதா பிரியயா ஸ்திரியா பரிஸ்வக்தா ந பாஹ்யம் ந பாஹ்யம் கிஞ்சன வேதனாந்தரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அன்பு மனைவியினாலே நன்கு தழுவிக்கொள்ளப்பட்ட பாஹ்ய ஆபியந்தரங்களை நன்கு தழுவிக்கொள்ளப்பட்ட ஒரு கணவனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களும் தெரிவதில்லை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களும் தெரிவதில்லை, அவன் எதையுமே அறிவதில்லை, யார் எதையுமே அறிவதில்லை. பிராட்டியினாலே நன்கு ஆற தழுவிக்கொள்ளப்பட்டவனான சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் காந்தா ஸ்லேஷா அதிக சுபகா அப்படின்னு சொன்ன. அப்போ இப்படிப்பட்ட தூதுவன் கிடைத்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய பூஜையை காட்டிலும் சபரியாம் சக்கரேனர் இல்லையா, அதை காட்டிலும் சபரியாம் சோபச்சாரம் சபரியாம் நர உபச்சாரத்துடன் கூடின ஒரு பூஜைய மனைவிக்கு செய்வதை காட்டிலும் அப்படிப்பட்ட காதலியை நம்மிடத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய இந்த தூதுவனுக்கு செய்வது என்பது மிகச்சிறந்த விஷயமாக இந்த இடத்துல சொல்லப்படும். இதோட இந்த ஸ்லோகார்த்தத்தை நாம பூர்த்தி பண்ணிப்போம். நாம அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.